வந்தான் அண்ணாமலையாய் நின்றான், ஆதிசிவன் வந்தான் அண்ணாமலையாய் நின்றான். ஞானஜோதியாக ஞானஜோதியாக சுகயோக வாழ்வு தந்தான், ஞானஜோதியாக சுகயோக வாழ்வு தந்தான். ஆதிசிவன் வந்தான் அண்ணாமலையாய் நின்றான், ஆதிசிவன் வந்தான் அண்ணாமலையாய் நின்றான். திரைநிலவோடு கைலயங்கிரி ஆளுகின்ற ஈசன், குறை மிகுந்த பூமி காக்க இறங்கி வந்த தேவன். திரைநிலவோடு கைலயங்கிரி ஆளுகின்ற ஈசன், குறை மிகுந்த பூமி காக்க இறங்கி வந்த தேவன். உண்ணாமுலை தாயாரும் உண்ணாமுலை தாயாரும் உடனிருக்க நின்றான், எண்ணாத பேர்களையும் வாழ வைக்க வந்தான். ஆதிசிவன் வந்தான் அண்ணாமலையாய் நின்றான், ஆதிசிவன் வந்தான் அண்ணாமலையாய் நின்றான். மனதினில் ஒரு கணம் நினைத்திட ஓடி வரும் தெய்வம், தினம் தினம் திருவிளையாடலை காட்டுகின்ற லிங்கம். மனதினில் ஒரு கணம் நினைத்திட ஓடி வரும் தெய்வம், தினம் தினம் திருவிளையாடலை காட்டுகின்ற லிங்கம். அருணாச்சல மலையெங்கும் அருணாச்சல மலையெங்கும் ஆடுகின்ற அரசன், தினந்தோறும் திருநாளாய் மாற்றுகின்ற அருணன். ஆதிசிவன் வந்தான் அண்ணாமலையாய் நின்றான், ஆதிசிவன் வந்தான் அண்ணாமலையாய் நின்றான். ஞானஜோதியாக ஞானஜோதியாக சுகயோக வாழ்வு தந்தான், ஞானஜோதியாக சுகயோக வாழ்வு தந்தான். ஆதிசிவன் வந்தான் அண்ணாமலையாய் நின்றான், ஆதிசிவன் வந்தான் அண்ணாமலையாய் நின்றான். ஆதிசிவன் வந்தான் அண்ணாமலையாய் நின்றான், ஆதிசிவன்.